ஸ்ரீமாதவான்மயசுதாம்புதிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீநிவாசகுருவர்யகிருபார்த்தசக்ரம் ஸ்ரீநவ்யரங்கயதிவர்யகிருதாத்மரக்ஷம் வந்தே சதாவரதலக்ஷ்மணதேசிகேந்திரம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜயதிகிருபயாரங்கிணீநஸ்தபாரம் தத்சம்ப்ராப்தகமாந்தத்விதயமனுகணம் சிஷ்டதா பூர்ணமத்யம் ஸ்ரேஷ்டஸ்ரீரங்கராமானுஜமுனிகருணாலப்தமோக்ஷாஶ்ரமம் தம் சத்வஸ்தம் ஸ்ரீவராஹம் யதிவரமனகம் தேசிகம் சம்ஸ்ரயாமி. வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் தத்பாத யுக்ம சிரசீருஹ பிருங்கராஜம் த்ரையந்த யுக்ம கிருத பூரி பரிஶ்ரமம் தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே. ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வர முனி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ருத்யந்தராமானுஜயதிநிருபதேர்ப்ராப்தமோக்ஷாஶ்ரமம் தம் ஸ்ரீமஸ்ரீவாசராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே ஞானவர்த்திம். ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வரகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதஹ்வயமுனிகிருபயாப்ராப்தமோக்ஷாஶ்ரமம் தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம். ஜீவனம் ஜகதாம் ஜீயாத் கிமப்யபதக ஸ்பிருஹம் ஸ்வதந்த்ரம் சர்வதந்த்ரேஷு வேங்கடேஷாஹ்வயம் மஹஃ. பிரணாமம் லக்ஷ்மண முனிஹி ப்ரதிஹிண்ணாது மாமகம் ப்ரஸாதயதி யத் ஸூக்திஹ் ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம். அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. சென்ற பாசுரமான விகாஹந்தே ரங்கக்ஷிபதி பதத்ராயிணி சதுர்க்வஹந்தஸ்த்வாம் அந்தர்விஹித குசேல வ்யதிகரா மதுத்தாமஸ்தம்பேரம கரட நிர்யன் மதுஜரி பரீவாக பிரேங்கத் பிரமரமுகரா மங்கணபுவம் கரதான ஸ்லோகத்தில் எவனொருத்தன் பாதுக ஆராதனம் பண்றானோ அவனுக்கு ஏழ்மை என்பதே ஏற்படாது, வறுமை அவனிடத்திலே உருக்காலும் அண்டாது, அவனுக்கு எந்த விதமான தேவையும் இருக்காது, ஐயோ இது தேவையேன்னு ஒரு காலும் அவன் வருத்தப்பட மாட்டான், வெறும் செல்வம் அவனை தேடி தானாக வரும். இதெல்லாம் பாதுகா உபாசனத்தாலே கிடைக்கிறதான ஒரு சௌகரியங்கள்னு அந்த ஸ்லோகத்திலே சொல்லி அதுக்கு மேல இந்த 34வது ஸ்லோகத்திலே அதிதெய்வதமாபதத்சுகல்பேஷு அதிகாரம் பஜதாம் பிதாமஹானாம் அபிரக்ஷது ரங்கபர்துரேஷா கருணா காஞ்சன பாதுகாமயீனஹான். அதி அற்புதமா சாய்க்கிறார். அதாவது ஆபதத்சு வரப்போகின்றதான கல்பேஷு கல்பங்களிலே அதிகாரம் பட்டத்தை பஜதாம் அடைந்திருக்கிறதான பிதாமகானாம் பிரம்மாக்களுக்கு அதிதெய்வத்தம் அவர்களும் ஆராதிக்க தகுந்தவராயிருக்கின்ற பாதுகாமயி பாதுகா சொரூபமாக இருக்கின்ற ஏஷா இந்த காஞ்சன இன்னதுன்னு சொல்ல முடியாததானு ஒரு அர்த்தம். பொன்மயமான ஒரு அர்த்தம். இந்த ரங்கபர்துகு ரங்கநாதனுடைய கருணா அந்த தயா பிரவாகமானது நகா நம்ம எல்லாரையும் அபிரக்ஷது காப்பாத்த வேணும்னு அங்கே ஆசாசிக்கிறார். அதாவது வரும் கல்பங்களிலே பிரம்மாவாக வருகிறவர்களுக்கெல்லாம் அதிபதியாகவும் ஸ்ரீ ரங்கநாதனுடைய எல்லா இல்லாத தயையே வடிவு கொண்டார் போலே இருக்கிறதுமான இந்த ரங்கநாத திவ்யமணி பாதுகைகள் அடியோங்களை காப்பாற்ற வேணும். ஸ்ரீ ரங்கநாதன் பாதுகையை சேவித்தவர்கள் அடுத்த கல்பத்திலே பிரம்மபட்டத்துக்கு கூட அவர்கள் தயாராகிறார்கள் என்பது இங்கே சொல்லப்படும் கருத்து. பாதுகையின் கருணை இருக்கு, அது அந்த பாதுகையே கருணையினுடைய ஒரு மொத்த உருவமாக இருக்காம். அது நம்ம எப்போதும் ரட்சிக்கும்னு பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். பாதுகை எப்படிப்பட்டவோ அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் பராத்பரன், அதாவது எல்லாருக்கும் அவன் மேம்பட்டவன். ஒத்தாரை மிக்கார இளையாய மாமாயான்னு அவனுக்கு சதுருசமா சமமாகவோ இல்லை அவனை காட்டிலும் மேலாகவோ யாரையும் நாம் சொல்ல முடியாது. அதுபோலயே இந்த பாதுகையும் அதிதெய்வதம், ஒசர்ந்த தெய்வதம். நாம உலகில் யார் யாரையெல்லாம் தெய்வம்னு கொண்டாடுறோமோ, இப்போ பிரம்மருத்ராதிகளை கொண்டாடுறோமா இல்லையா, பேச நின்ற சிவனுக்கும் பிரமந்தனுக்கும் மற்றவர்க்கும் நாயகனவனே கபால நுண்மோக்கத்து கண்டுகொண்டார் நம்மாழ்வார் 4-10 ரூபாய் மொழியிலே. அந்த மாதிரி உலகத்திலெல்லாம் பரதெய்வம்னு பேசுறதான அந்த சிவன், அவனை படைத்தவனான பிரம்மா, இன்னும் ஏனைய தேவதைகள் எல்லாருக்கும் மேம்பட்டவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயண். பேச நின்ற சிவனுக்கும் பிரமந்தனுக்கும் மற்றவர்க்கும் நாயகன் அவனே, அவன்தான் நாயகன். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகமா இருந்தா அந்த பிரம்மஹத்தி தோஷத்தினாலே அப்பாவனுடைய அந்த 5வது தலைய கிள்ளினானே சிவன், அவன் கையில அந்த பிரம்மகபாலம் ஊதி நுட்டு, அது என்ன பண்ணியும் போகல்ல. அப்பாட்டியே போய் கேட்டான், இது போகவே மாட்டேங்கிறத என்ன பண்றதுன்னா, ஒரு திருலோகம் வந்து பிச்சை எடுத்தானா போகும்னா, பிச்சை எடுத்தும் பார்த்தான் போகல. அதுக்கப்புறம் திரும்பி வந்து நீ போய் சொல்லிட்ட இது மாதிரி பிரம்மகபாலம் கையை விட்ட போலையே என்ன பண்றதுன்னா, அதுக்கு சாப விமோச்சனம் அதுதான், நீ என்ன பண்ணு, இப்போ எம்பெருமான் நரநாராயண ரூபத்தில் பத்ரிகாசிரமத்தில் தபஸ் பண்ணிருக்கார், நீ அங்க போய் அவரிடத்திலே வேண்டிக்கோ, உனக்கு கட்டாயம் இந்த கபாலத்திலேருந்து மோட்சம் கிடைக்கும்ன்ற. அவனும் சிவனும் அவர் சொன்ன மாதிரி போறான். அங்க போனா அங்கே அந்த வெந்நீர் குண்டம் தப்த குண்டம் அதுதான் திருவஷ்டாட்சரத்தை இது பண்ணியிருக்கார். அப்படியே உடம்பெல்லாம் வேர்த்திருக்கு, அந்த வேர்வையை எடுத்து அந்த கபாலத்தில் விடுறார். விட்டா அது நிறைஞ்சு போய் சுக்கு சுக்கா உடஞ்சு போடுது. இத ஏதோ மத்தவா சொல்லல, ஏகாந்தத்துல தன் பத்னியான பார்வதிக்கு சிவனே சொல்றார், இந்த மாதிரி நான் ஊரெல்லாம் பிச்சு எடுத்து பார்த்தேன் போல ஒன்னும் ஆகல, அப்புறம் எம்பெருமான் பத்ரிகாசிரமத்துக்கு போனேன், அவனிடத்திலே வேண்டி நின்றேன், அவனை சரணாகதி பண்ண அவன் தன் மாரிலந்து நீரை ஒழித்து விட்டான், அப்படியே அந்த கபால ரொம்ப சுக்கு முறா போயிடுத்து அப்படின்னு பார்வதி தேவிட்ட சிவனே சொல்றான். இது மாதிரி அதுவும் பரதேவதா பாரமார்த்த அதிகாரம்னு ஒரு அதிகாரம், 6வது அதிகாரம் ஸ்ரீமத் ரகசிய திரையசாரத்தில், அதுல பாரதத்திலிருந்து நிறைய ஸ்லோகங்களை மேற்கோள் காட்டி இதர கிரந்தங்கள்லேருந்தும் மேற்கோள் காட்டி எம்பெருமான் தான் பரதேவதேன்னு ரொம்ப ஸ்பஷ்டமா நிரூபிக்கிறார் நம் சுவாமி தேசிகன். ருத்ரம் சமாசிருதா தேவா ருத்ரோ பிரம்மாணம் ஆசிரிதா, பிரம்மா மம ஆசிரிதோ ராஜன், ந அகம் கிஞ்சித் உபாசிருதான்னு பாரதத்தில் ஒரு ஸ்லோகம் வியாசராடைப்பட்டது. இன்னொன்னு சாந்தி பிரபால வருது, பிரம்மாணம் சிதிகண்டம் ச யாச்ச அந்யா தேவதா ஸ்மிருதாஹ பிரதிபுத்தா நசேவந்தே யஸ்மாத் பரிமிதம் பலம். அதாவது மோக்ஷத்தை தவிர வேற எதையுமே எதிர்பார்க்காத பெரியவர்கள் இந்த பிரம்மாவையோ சிதிகண்டனான அந்த சிவனையோ ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை. அதேபோல் அந்நிய தேவதைகளும் ஏறெடுத்தும் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். ஏன்னா அவர்கள் விரும்புவதான அந்த மோட்சத்தை இவர்களாலே கொடுக்க முடியாது. அதனால இவன் இந்த க்ஷுத்ரதேவர்கள் பக்கமே அவா திரும்ப மாட்டான். இப்படி உலகிலே நாம யாரெல்லாம் தெய்வம்னு கொண்டாடுறோமோ அந்த தெய்வங்களே பகவான் ஸ்ரீமன் நாராயணனை தனக்கு மிஞ்சியவர்களாக எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கு. அதனால அந்த பிரம்மருத்ராதிகளுக்கெல்லாம் மேம்பட்டதான உயர்ந்த தெய்வம் அதிதெய்வதம் இந்த பாதுகாதேவியேங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ எத்தனையோ கல்பமும் நடந்து முடிஞ்சு போச்சு, இன்னும் வர்றதுக்கும் எத்தனையோ பாக்கி இருக்கு. இது எல்லாவற்றுக்கும் ஒரு பிரஜாபதி இருப்பான், ஒரு சதுர்முக பிரம்மா இருப்பானே. இப்படி வரப்போகிற கற்பங்கள் எல்லாத்தையும் வச்சுண்டா கூட எத்தனை பிரம்மா வந்தாலும் சரி அவர்களெல்லாம் இந்த பாதுகாதேவியைத்தான் வழிபடுகின்றார்கள். அவர்கள் எல்லாரும் பெற்ற சிருஷ்டி அதிகாரம் இந்த பிரம்மபட்டம் எல்லாம் அவளுக்கு இந்த பாதுகா பக்தியினுடைய காரணத்தினாலே வந்ததுங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. பக்தி என்பது பல லட்சியங்களுக்காக செய்யப்படுகின்றதான ஒன்று. அவன் மனசிலே இந்த பலனை அடைய வேணும்னு சொல்லி பக்தி பண்ணுவான். இப்போ பகவானும் கீதையில் அர்ஜுனனுக்கு சொல்லும் போது அந்த ஆர்த்தி அர்த்தார்த்தி ஜிக்யாசு ஞானின்னு நாலு விதமான பக்தர்கள் அவனிடத்திலே பக்தி பண்றதா சொல்றார். அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபான்னு சொல்றார் ஏழாம் அத்தியாயத்தில். அந்த மாதிரி இந்த ஐஸ்வர்யாதிகளுக்காகவும் கைவல்யத்துக்காகவும் மோக்ஷத்திற்காகவும் அந்த எம்பெருமானை பஜனம் பண்ணுபவர்கள் நான்கு விதமாக இருக்கிறார்கள். அதிலே இழந்த செல்வத்தை தான் திரும்ப பெற வேணும்னு அவனுக்கு ஆர்த்தின்னு பேரு. அந்த இழந்த செல்வம் எம்பெருமானிடத்திலேருந்து அவனுக்கு கிடைச்சி போச்சுன்னா அப்புறம் எம்பெருமான் அவன் திரும்பி கூட பார்க்க மாட்டான். அர்த்தார்த்தி புதுசாக மகாதாரித்ரியன், புதுசாக நல்ல கார் வேணும், பங்களா வேணும், வசதி வாழ்க்கை வேணும் அப்படின்னு பொன் பொருள் ஆபரணங்கள் எல்லாம் போகணும்னு ஆசைப்பட்டு எம்பெருமானிட பக்தி பண்றவன், அவனுக்கும் அவன் கோரிய பலனான அந்த சமிருத்தியான ஐஸ்வர்யங்கள் சுத்தினா அதுக்கப்புறம் எம்பெருமான திரும்பி பார்க்க மாட்டான். ஜிக்யாசுன்னு சுவாத்ம அனுபவமான கைவல்யத்துக்கு ஆசைப்பட்டு அதை அடைய வேணும்னு எம்பெருமானிடத்திலே பக்தி பண்றவன், அவனுக்கு அந்த கைவல்ய அனுசந்தானம் கிடைச்சுனா அதுக்கப்புறம் அவன் எம்பெருமான திரும்பி கூட பார்க்க மாட்டான். இந்த ஞானின் இருக்கான எம்பெருமானே நீ கொடுக்கற எதுவும் வேண்டாம், நான் உனக்கு கைங்கரியம் கொடுக்குறேன், கைங்கரியம் பண்றேன், அந்த கைங்கரியத்தை நீ ஸ்வீகரிச்சுக்கிண்டா போறோம்னு சொல்றான் பாருங்க. அந்த ஞானி தான், ஞானி ஆத்மைவ மேமதம்ன்றான். இந்த விசிஷ்டாத்மம் இருக்கட்டும், துவைத்தம் இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கட்டும், அத்வைதம் இருக்கட்டும், இதெல்லாம் உங்க இது, என்னுடைய மதம்ங்கிறது தனி. அது இந்த இப்படிப்பட்ட எம்பெருமானிடத்திலிருந்து எதையும் கோராத அந்த எம்பெருமானுடைய கைங்கரியத்தை மட்டுமே கோருபவன் இருக்கானே வாசுதேவனிடத்தில், அவன் கிடைப்பதற்கு மிக துர்லபன் தான். வாசுதேவம் சர்வமதி மகாத்மா சுதுர்லபகான். அந்த மாதிரி அந்த சுதுர்லபமான அந்த ஞானி இருக்கானே அவன் எனக்கு ஆத்மாவாக இருக்கிறான்னு சாதிக்கிறார். சரி, இப்ப யாரிடத்துல பக்தி பண்ணணும் அப்படின்னு கேட்டா தேவதைகளுக்கு அதிதெய்வதம் அதாவது மேற்பட்ட தெய்வமாக இருக்கிற பாதுகாதேவியரிடத்தில்தான் பக்தி பண்ண வேணும். இப்படி பக்தி பண்ணி யாரார் என்னென்ன வரத்தை கேட்கிறாளோ அத்தனை வரத்தையும் கொடுக்க தகுதி உடையவள் இந்த பாதுகாதேவி. எத்தனையோ பேருக்கு தந்தும் இருக்கிறாள். கருணா காஞ்சன பாதுகாமையின்றார். அப்போ பாதுகை கருணையே ஒரு வடிவமாக உள்ளவள். அவளிடத்திலே பக்தியோ பிரபத்தியோ பண்ணால் பலன் நிச்சயம் உண்டு. அது கருணையின் ஒரு முழு மொத்தமான உருவமும் அதுதான். எம்பெருமான் கருணையே ஒரு திருவுருவம்னு சொன்னா அந்த பாதுகை அவனிடத்திலே இருப்பதால் தான் அது சாத்தியமாறதுன்னு சொல்றார். இப்போ இந்த பிரம்மாண்டங்களுக்கெல்லாம் அதிபதி ஆக்கிறதுங்கிறது இந்த பாதுகையினுடைய ஒரு கருணா காரியமே அன்றி வேறொன்றில்லை. மோக்ஷம் வேணும்னா அதையும் தருவார். அத்தகைய இந்த ஸ்ரீ ரங்கநாத பாதுகை அடியோங்களை ரட்சிக்கட்டும் என்று பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன். இப்போ ஒரு சந்தேகம் மக்கள்லாம் வரலாம், நம்ம இகலோக சௌகரியங்கள் எதையுமே விரும்பி கேட்காத வளாச்சு, மோட்சத்திலே எம்பெருமான் திருவிழிவாரத்திலே அசஞ்சலமான நித்திய கைங்கரியத்தை தவிர வேறு எதையும் நாம் பிரார்த்திப்பவர்களாயிற்று, அதனால இந்த பாதுகையை தருறதான இந்த பிரம்மாதி பட்டங்கள்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாமே, இங்க ஏன் இதை சொல்ற அப்படின்னா, பரமைகாந்திகளுக்கு மோட்சத்தையும் கொடுக்கும்ங்கிறது இது உள்ளீடான அர்த்தம். ஆனா அந்த பரமைகாந்திகள் இந்த மாதிரியான இகலோக சௌகரியங்கள்லாம் வேண்ட மாட்டாளே, அவளுக்கு பரமபதத்திலேதானே நோக்கு, அப்போ இந்த பரமபதத்தை பாதுகை கொடுக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயம் கொடுக்கும்னு அடுத்த 35வது ஸ்லோகமான த்ருவமேந்திரிய நாகசுங்கலாவா நிறையத்வார நிவாரணாகலாவா அனபாய பதாதிரோஹிணீவா மமரங்கேச விஹார பாதுகேத்வம்னு அத்தியுதமா ஸ்லோகம் பண்றார். ரங்கேஷ ஸ்ரீ ரங்கநாதனுடைய விகார விளையாட்டுக்காக இருக்கின்ற பாதுகே, ஹே பாதுகே, துவம் நீயானவள், மம அடியேனுடைய, இந்திரிய இந்திரியங்களாகிற, நாக அந்த மதம் கொண்ட யானைகளுக்கு, சுங்கலாவா சங்கிலியாக நீ இருக்கிறாய், நிறைய நரகத்தினுடைய துவார வாசப்படியிலே இருக்கிறதான, நிவாரண அந்த தடுக்கிற விஷயமான, அக்கலாவா அந்த தாழ்பாளாகவும் நீயாகவே இருக்கிறாள், அதனால அனபாய அழிவில்லாமல் இருப்பதான பத ஸ்நானமா அந்த நித்தியலோகம்னு சொல்றாளே அந்த ஸ்தானமான ஸ்ரீ வைகுண்டத்திற்கு அதிரோகி நீவா நீ ஏணியாக இருக்கிறாய், இந்த உன்னை தொழும் பக்தர்களை அவர்களுக்கு நீ ஏணியாக ஆகி அவர்களை வைகுண்டத்தளவும் ஏற்றுகிறாய் அப்படின்னு அதி அற்புதமா சொல்றார். இங்கே கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றார் கீதையில. அவன் நீ சொல்றதெல்லாம் நல்லா இருக்குன்னா என்னால அதெல்லாம் பண்ண முடியலையே, என் மனசு கேட்க மாட்டேங்கிறதே சஞ்சலப்படுறதேன்னா, சஞ்சலம் ஹி மனஹா கிருஷ்ண பிரமாதி பலபத்ருடம் ஆறாம் அத்தியாயம் 34வது ஸ்லோகத்தில். இந்த மனசை அடக்கி வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். நம்ம உன்னை பார்க்கவானான்னு நினைச்சோம்னா கண்ணு முத முதல்ல அதைத்தான் பார்க்கும், உன்னை கேட்கவானான்னு நினைச்சோம்னா காது அதை தான் முதல்ல கேட்கும், நம்ம மனசும் இதை பத்தி திங்க் பண்ண வேணாம அதையே திங்க் பண்ணும். இப்படி ஒரு ஒரு இந்திரியமும் நாம எது நினைக்கிறோமோ அதுக்கு எதிரடையா தான் செயல்படும். இப்போ இந்த இந்திரியங்கள் எல்லாம் ஒரு மதம் பிடிச்ச யானை எப்படி ஒரு சங்கிலி கொண்டு கட்டி அடக்கிறாளோ அந்த மாதிரி இந்த பாதுகையானது இந்த இந்திரியங்களை அந்த சங்கிலி கொண்டு யானையை கட்டுற மாதிரி நம்மளை கட்டப்படும். ஹே பாதுகையே, உன்னை தியானம் பண்ணினா நீ அப்படிப்பட்ட அந்த யானையை கட்டுகிற சங்கிலியாக இந்திரியங்களை கட்டுப்படுத்துகிறாய். இப்ப யானையை எப்படி அந்த சங்கிலி கட்டி போடுறதோ அந்த மாதிரி இந்திரிய நிகிரகத்துக்கு நீ சங்கிலியாக இருந்து உபகாரம் பண்றாய். நிறையம்னா பாபம், பாபம் செய்யறதுனாலே நாம் அடைவது என்ன, அந்த நரகலோக பிராப்தி. அப்போ அந்த நரகலோகத்துக்கு ஒரு பெரிய கோட்டை வாசக் கதவு இருக்கு, ரொம்ப பெரிய கதவு அது. அதுல நாம போக ஒட்டாதபடி அந்த கதவுல ஒரு உடல் தடி தாப்பாளா இருக்கு. அந்த தாப்பாளா இந்த பாதுகை இருக்கான். யாருக்கு? அந்த பாதுகையிடத்திலே பக்தி பண்றவாளுக்கு. அதனாலே பாதுகையை பக்தி பண்ற எங்களுக்கு நரகவாசல் புக வாய்ப்பே இல்லாமல் நீ தடுத்து விடுகிறாய். இப்போ நரகத்துக்கு ஒருவன் செல்வதற்கு காரணமா இருக்கிறது மூன்று விஷயங்கள் தான். இத கீதை 16 அத்தியாயத்தில் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார் பகவான் கிருஷ்ண பரமாத்மா. த்ரிவிதம் நரகஸ்யை தத்வாரம் நாதனாத்மனா காம க்ரோதா ததா லோபா தஸ்மாதே தத்ரயம் தஜேத்னு. இந்த த்ரயம் மூன்றை தஜேத்து விட்டுணும். எது? காமஹா, குரோதா, ததா லோபா. இந்த காமம் ரொம்ப பொல்லாதது. அந்த காமத்தை காட்டிலும் இந்த லோபம் இருக்கே அது இன்னும் பொல்லாதது. இப்போ காமம் கொடிது, காமத்தை காட்டிலும் குரோதம் கொடிது. இந்த காமம் குரோதம் ரெண்டை காட்டிலும் கொடியதானது லோபம் என்பதான அந்த ஒரு பேராசை, ஒரு அடங்காததான வேட்கையுடன் கூடியதான ஆசை. இந்த மூணையும் அடக்கிட்டான்னா அவன் பெரிய வெற்றியை பெறுவான் என்பதிலே என்ன சந்தேகமும் இல்லை. அது எத்தனை சாதிச்சு கொடுக்கும்னு அந்த கிருஷ்ண பகவானே அதே 16 அத்தியாயத்தில் அடுத்த ஸ்லோகத்திலேயே சொல்றார். ஏதைர் விமுக்தா கௌந்தேய தமோத்வாரை ஸ்திரிபிர் நரஹா ஆச்சரித் ஆத்மனஹா ஸ்ரேயா ததோயாதி பராம் கதிம். இந்த காமம் குரோதம் லோபம்ங்கிறதான இந்த மூன்றையும் ஜெயித்தவன் பகுவித ஸ்ரேயசுகளை கட்டாயம் அடைகிறான் அப்படின்றார். இந்த நிறையமான நரகத்துக்கு தாழ்பாடு இப்போ போட்டாச்சு. இப்போ பாதுகா பக்தர்களான நாம் அங்கே போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கப்புறம் இப்ப நாம எங்க போகணும்? பரமபதம். அது அனபாய பதவின்னு சொல்றார். அந்த அனபாய பதவியான பரமபதம் போகணும். அந்த பரமபதமும் ரொம்ப உயரத்திலே இருக்கு. அது ஏணி வைத்து ஏறி போக முடியுமான்னா பாதுகை நமக்கு ஏணியாக உதவி நாம் அந்த பரமபதத்தை அடைவிப்பதற்கு நமக்கு வழிகாட்டுகிறது. இப்போ ஏணி வழிக்கினா பொத்துன்னு கீழே விழுந்துருவோமே, அதுவும் கொஞ்சம் தூரமா இவ்வளவு தூரம் ஏறணும். அப்போ இது பாதுகைங்கிறது ஒரு ஆபத்தே இல்லாததான, வழுக்கவே வழுக்காத, சறுக்கவே சறுக்காததான ஒரு பலமான ஏணி. அதனால அந்த ஏணியில ஏறி போறதுக்கு யாரும் பயப்பட தேவையே இல்லை. எங்க வழுக்குமோ, எங்க கீழே விழுந்துடுவோமோ, இந்த ஏணி பலமா இருக்கோ அப்படிங்கிற சந்தேகமெல்லாம் யாருக்கும் வேணாம். ஒரு காலம் அந்த ஏணியில ஏறி போறவன் கீழே விழவே மாட்டான். பத்திரமாக ஏறி அந்த பராங்கதியான ஸ்ரீவைகுண்டத்தை அடைவான். அது பாதுகையினுடைய ஒரு மகிமை. இதத்தான் பராங்கதி. சத்ருபந்துக்கு பராங்கதி கண்டுகொண்டான். அந்த மாதிரி அந்த பராங்கதின்னு சொல்றது இந்த பரகதியை தான் பராங்கதின்னு சொல்றார். இந்த ரங்கநாதன் அவன் லீல பண்றான், உல்லாசமா சஞ்சாரம் பண்றான். இப்போ எம்பெருமான் சஞ்சாரம் பண்ணும்போது பாதுவே சாத்தியம் தானே சஞ்சாரம் பண்றான். அப்போ அவன் உலாவும் போது அவனுடைய திருவடிக்கும் கீழே இந்த பாதுகள் எப்போதும் இருக்கு. அந்த பாதுகள் நம்மை இப்பொழுதும் காப்பாற்றுபவளாக இருக்கிறாள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பாதுகேங்கிறது யாரு? சாக்ஷாத் ஷடகோபன் தானே, நம்மாழ்வார் தானே. அந்த நம்மாழ்வாழ்வருடைய கட்டாட்சம் பெற்றால் நாம் கட்டாயம் பரமபதம் சென்று அடைவோம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை என்பதை இந்த ஸ்லோகம் நமக்கு தெள்ள தெளிவாக காட்டுகிறதாக நம் பூர்வார்களுடைய ஒரு வியாக்கியானம் இதற்குன்னு வச்சுண்டு. இதோட அடியும் இந்த பாசத்தினுடைய தலைப்பட்டுகிறேன். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாரினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.